ஓம் பரப்பிரமணயனம் கைவல்லிய நவநீத வசனம் வினாவிடை முதலாவது தத்துவ விளக்கப்படலம். இந்நூல் கேட்டற்குரிய அதிகாரியின் சாதன சதுஷய விளக்கணன் கூறல். நித்தியவனித்தி யங்க நிர்ணயன் தெரிவி வேக மத்திய விகபரங்கள் வருபோகங்களினி ராசே சத்திய முறைக்க வேண்டும் சமாதியின் ராறு கூட்ட முத்தியை விரும்பு மிச்சி முழுவர்சா தனமின் நான்கே ஒன்று ஒன்று நித்தியவனித்திய வஸ்துக்களின் நிச்சயத்தை எறியும் விவேகம் நித்தியானித்திய வஸ்து விவேகமாம். அதாவது ஆத்மா நித்தியம் தேகாதி பிரபஞ்சம் அநித்தியமென வேறு பிரித்துணர்தலாம். இரண்டு சிருஷ்டிக்கு முன்னும் சங்காரத்திற்கு பின்னுமிராது சிருஷ்டிக்கு பின்னும் சங்காரத்திற்கு முன்னுமிருப்பதான இகலோக பரலோகங்களில் கரும ஜங்கியமாய் வருகின்ற போக சுகங்களில் ஆசையின்மை கைவல்லிய நவநீதம் என்பதன் பொருள் மோட்சத்தை தத்துவ ஞான வாயிலாகத் தருவதில் வெண்ணெய் போல்வதென்பதாம். தத்துவ விளக்கப்படலம் என்பதன் பொருள் தத்துவ ஞானத்தை விளக்கும் நூற்கூறுபாடு என்பதாம். தத்துவம் உண்மை அத்தாவது ஜீவப்பெருமைக்கியம் அழிவுப்பாட்டபாவத்திற்கெதிர்மறையாகாதது நித்தியமாம் அத்தாவது என்றும் நாசமில்லாதிருப்பதாம். அழிவுபாட்டபாவத்திற்கெதிர்மறையாவது அநித்தியமாம் அத்தாவது ஒரு காலத்தில் நாசத்தை அடைவதாம். இவ்விவேக முண்டாய போது சாத்திரத்தினாலும் யுக்தியினாலும் ஜகத்து மித்தையெனப் பரோட்சமாக வரியப்படுகின்றதாதலின் அதன் அபரோட்ச ஞானமுண்டாதற் பொருட்டு இகாமுத்திரார்த்த பலபோகவரா கமுதலியபுத்தர் சாதனங்களோடு கூடிய ஞானம் வேண்டப்படுகின்றதென்க தத்துவ விளக்கப்படலம். இகாழுத்திரார்த்த பலபோக விராகமாம் அந்தாவது இவ்வுலகத்திலும் சுவர்காதி நுலகத்திலும் உள்ள போகங்களில் அனுத்ததுக்காது தோஷ தரிசனத்தால் காக்கை மலம்போல அறுவறுப்புற்று ஆசையில்லாதிருத்தலாம். மூன்று சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை என் பன் சமாதசக சம்பத்தியாம். நான்கு முத்தியை விரும்பும் இச்சி முழற்சித்துவமாம் அதாவது சர்வதுக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி வடிவ மோட்சத்தில் தீவிரமான இச்சையாம். இந்நான்கும் உண்மையாக கூறத்தக்க அதிகாரிக்குரிய சாதனங்களாம். இன்று கூறிய சாதன நான்கனுள் முன்முன் உள்ளது பின்பின்னுள்ளதற்கேதுவாம். வினா சமமுதலிய ஆறும் ஒரு சாதனமாதலெங்கனம். விடை இவ்வாறும் ஒரு மாலையில் கோக்கப்பட்ட மணி போல பரஸ்பரம் ஒன்றற்கொன்று சகாயமாயிருத்தலின் ஒரு சாதனமாக கருதப்பட்டனவென்க வினா சமமுதலியவற்றின் இலக்கணம் யாது சந்தமம் விடல் சிக்கித்தல் சமாதான சிரத்தை யாரான் சமமகக் கரணதண்டன் தம்புரக் கரணதண்ட மமர்தரு கருமம் பற்றா தருத்தலே விடலின் ராகு மமர்சையின் காம மாதி வரிநடக்குதல் சிக்கித்தல் இரண்டு விடை சோகஸ்மைலி ஒன்று அந்த கரணத்தை லௌகிக விஷயங்களில் செல்லாவாறு தடுத்தல் சமமாம். இரண்டு சுருத்திராதி இந்திரியங்களை சத்தாதி விஷயங்களில் செல்லாவாறு தடுத்தல் தமமாம். மூன்று ஸ்திரி தனம் ஜாதி அபிமான முதலிய சாதனங்களோடு பொருந்திய சகல கர்மங்களையும் மீண்டும் வந்து பற்றாவாரொழித்தல் விடலாம். விடல் உபரதி உபராமம் என்பன ஒரு பொருட்களவே. பயனை யுத்தேசியாது மந்தனம் ஒன்றில் முயலுகின்றதில்லை என்னும் நியாயத்தினால் முத்தியாகிய பயனை யுத்தேசியாது ஒருவனுக்கும் நிஷ்காம முதலிய கர்மங்களில் முயற்சியுண்டாகாது. ஆதலால் மந்தமுமுட்சுத்துவம் சர்வசாதனங்கட்கு முன்னரேயுண்டாயிருக்கின்றது. அது ஏனைய சாதனங்கள் சித்தித்த பின்னர் தீவிரமுமுற்றுத்துவமாகின்றது. அதுவே சர்க்குள் சரண்டதல் பூர்வகமாயுள்ள சிரவண முதலிய பெர் சாதனங்களில் முயலுதற்கு காரணமாம். ஓம் பரப்பெருமே நமல் கைவல்லிய நவநீத வசனம் வினாவிடை முதலாவது தத்துவ விளக்கப்படலம். இந்நூல் கேட்டற்குரிய அதிகாரியின் சாதன சதுஷய விளக்கணன் கூறல். நித்திய வருத்தி யங்க நிர்ணயன் தெரிவி வேக மத்திய விகபரங்கள் வருபோகங்களினி ராசை சத்திய முறைக்க வேண்டும் சமாதியின் ராறு கூட்ட முத்தியை விரும்பு மிச்சி மொழிவர்சா தனமின் நான்கே ஒன்று ஒன்று டாலர் நித்தியவனித்திய வஸ்துக்களின் நிச்சயத்தை எறியும் விவேகம் நித்தியாதித்திய வஸ்து விவேகமாம். அதாவது ஆத்மா நித்தியம் தேகாதி பிரபஞ்சம் அநித்தியமென வேறு பிரித்துணர்தலாம். இரண்டு சிருஷ்டிக்கு முன்னும் சங்காரத்திற்கு பின்னுமிராது சிருஷ்டி குப்பின்னும் சங்காரத்திற்கு முன்னுமிருப்பதான இகலோக பரலோகங்களில் கரும ஜன்னியமாய் வருகின்ற போக சுக உங்களில் ஆசையின்மை கைவல்லிய நவநீதம் என்பதன் பொருள் மோட்சத்தை தத்துவனான வாயிலாகத் தருவதில் வெண்ணெய் போல்வதென்பதாம். தத்துவ விளக்கப்படலம் என்பதன் பொருள் தத்துவ ஞானத்தை விளக்கும் நூற்கூறுபாடு என்பதாம். தத்துவம் உண்மை அத்தாவது ஜீவப்பெரும் ஐக்கியம் அழிவுபாட்டபாவத்திற்கு எதிர்மறையாகாதது நித்தியமாம் அதாவது என்றும் நாசமில்லாதிருப்பதாம். அழிவுபாட்டபாவத்திற்கு எதிர்மறையாவது அநித்தியமாம் அதாவது ஒரு காலத்தில் நாசத்தை அடைவதாம். இவ்விவேக முண்டாய போது சாத்திரத்தினாலும் யுக்தியினாலும் ஜகத்து மித்தையெனப் பரோட்சமாக வரியப்படுகின்றதாதலின் அதன் அபரோட்ச ஞானமுண்டாதற் பொருட்டு இகாமுத்திரார்த்த பல போகவரா கமுதலியபுத்தர் சாதனங்களோடு கூடிய ஞானம் வேண்டப்படுகின்றதென்க தத்துவ விளக்கப்படலம் இகாழுத்திரார்த்த பல போகவராகமாம். அந்தாவது இவ்வுலகத்திலும் சுவர்க்காதி உலகத்திலும் உள்ள போகங்களில் அனுத்ததுக்காது தோஷ தரிசனத்தால் காக்கை மலம்போல அறவறுப்புற்று ஆசையில்லா திருத்தலாம். சகித்தல் சமாதானம் சிரத்த எண் மூன்று சமம் தமம் விடல் பன் சமாதசக்க சம்பத்தியாம். நான்கு முத்தியை விரும்பும் இச்சை இழற்றுத்துவமாம் அதாவது சர்வதுக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி வடிவ மோட்சத்தில் தீவிரமான இச்சையாம். இந்நான்கும் உண்மையாகக் கூறத்தக்க அதிகாரிக்குரிய சாதனங்களாம். இன்று கூறிய சாதன நான்கனுள் முன்முன்னுள்ளது பின்பின்னுள்ளதற்கேதுவாம். வினா சமமுதலிய ஆறும் ஒரு சாதனமாதலெங்கனம். விடை இவ்வாறும் ஒரு மாலையில் கோக்கப்பட்ட மணிபோல பாஸ்வரம் ஒன்றற்கொன்று சகாயமாயிருத்தலின் ஒரு சாதனமாகக் கருதப்பட்டனவென்க. வினா சமமுதலியவற்றின் இலக்கணம் யாது? சந்தமம் விடல் சிக்கித்தல் சமாதானன் சிரத்தை யாரான் சமமகக் கரணத்தண்டன் தம்புரக் கரணத்தண்ட மமர்தரு கருமம் பற்ற தருத்தலே விடலின் ராகு மமர்சையின் காம மாதி வரிநடக்குதல் சிக்கித்தல். விடை ஒன்று அந்த கரணத்தை லௌகிக விஷயங்களில் செல்லாவாறு தடுத்தல் சமமாம். இரண்டு சுருத்திராதி இந்திரியங்களை சத்தாதி விஷயங்களில் செல்லாவாறு தடுத்தல் தமமாம். மூன்று ஸ்திரி தனம் ஜாதி அபிமான முதலிய சாதனங்களோடு பொருந்திய சகல கர்மங்களையும் மீண்டும் வந்து பற்றாவாரொழித்தல் விடலாம். விடல் உபரதி உபராமம் என்பன ஒரு பொருட்களவே. பயனை யுத்தேசியாது மந்தனம் ஒன்றில் முயலுகின்றதில்லை என்னும் நியாயத்தினால் முத்தியாகிய பயனை யுத்தேசியாது ஒருவனுக்கும் நிஷ்காம முதலிய கர்மங்களில் முயற்சியுண்டாகாது. ஆதலால் மந்தமுமுட்சுத்துவம் சர்வசாதனங்கட்கு முன்னரையுண்டாயிருக்கின்றது. அது ஏனைய சாதனங்கள் சித்தித்த பின்னர் தீவிரமுமுற்றுத்துவமாகின்றது. அதுவே சர்க்கு சரண்டதல் பூர்வகமாயுள்ள சிரவண முதலிய பெர் சாதனங்களில் முயலுதற்கு காரணமாம். ஏழு எட்டு கைவல்லிய நவநீதம். நான்கு பூர்வ சம்ஸ்காரத்தினால் அந்த கரணத்தில் மயக்கத்தைச் செய்யும் காமக்குரோதாதிகள் எழுமாயின் அவற்றை விரியவிடாது விவேகத்தினாலடக்குதல் சகித்தலாம். சகித்தல் திதிக்ஷை என்பன ஒரு பொருட்களவே. சிரவணாதிகளைச் செய்யுமிடத்து அவற்றிற்கு விரோதமான சீதோஷ்ண முதலிய துவந்துவங்களைச் சகித்தல் திதிக்ஷையாம் எனக் கூறுவதும் உண்டு. சிரவணப் பொருளைத்தானே சித்தஞ்சிந்திக்கு மாறு சரதமா வைக்கு மித்தைச் சமாதான மென்பர் மேலோர் பரம்சர் குறுநூல் அன்பு பற்றலே சிரத்து யாகும் வரமிகு சமாதி யாறு வகையின் சொற்பொருளைத்தாமே. ஐந்து பாகிய விஷயங்களில் செல்லாவாறு தடுக்கப்பட்ட சித்தமானது பெரியோர்களிடத்து கேட்டறிந்த ஞான சாஸ்திரார்த்தத்தையே உள்ள வாறு சிந்திக்கும்படி செய்தல் சமாதானமாம். டோட் நித்திரை சோம்பல் முதலியவற்றை விடுவதாலுண்டாகும் மனதநிலை சமாதானமாமெனக் கூறுவதுமுண்டு. ஆறு சர்க்குரு வாக்கியத்திலும் வேதவாக்கியத்திலும் விசுவாசம் வைப்பது சிரத்தையாம். சுசமை தமையே திதைக்கு இப ரதசிரத்தை சமாதி சமை முதலா மறுகுணங்கள் என்று வேதாந்த சூளாமணி முதலியவை கூறியது போர் கூறாது ஈண்டுச் சிரத்தையை இற்றிற்கூறியதன் காரணம் வருமாறு விருட்சத்தின் சர்வாங்கங்களிலும் பலம் சிரேஷ்டமாதல் போல ஞானத்தின் சர்வசாதனங்களிலும் சிரத்தையே சிரேஷ்டமாம். பலத்தின் உற்பத்திக்கு பின்னர் பலத்தின் பரிபாக அவஸ்தையுண்டாவது போல் திருசிரத்தையின் உற்பத்திக்கு பின் முமுட்சுத்துவம் உண்டாகின்றமையின் முமுட்சுத்துவம் சிரத்தை என்னும் பலத்தின் பரிபாக அவஸ்தையாம். இது பற்றியே அது சிரத்தைக்கு பின் கூறப்படுகின்றது. சாஸ்திர வாக்கியத்திலும் குருவாக்கியத்திலும் பெரியோர் வாக்கியத்திலும் உண்டாகும் சிரத்தை ஈசுவரன் குரு முதலியவர்களின் பக்தியில் லாது உண்டாவதில்லை. இவனது தத்தில் ஆரம்பத்தில் ஈசுவரன் குரு பெரியோர் என்னும் இவர்களிடத்து பூஜ்ய பூசிக்கப்படும் புத்தியாக பிரீதிவடிவ பக்தி உண்டாகின்றதோ அவனுக்கே சாஸ்திர வாக்கியத்திலும் குரு வாக்கியத்திலும் பெரியோர் வாக்கியத்திலும் பக்தியான சாரமாகச் சிரத்தையுண்டாகும். ஆதலால் பக்தி எதுவோ அது ஞானத்திற்கும் ஞானத்தின் சர்வசாதனங்கட்கும் முக்கிய காரணமாம். ஆகையால் பக்தி பூர்வமாயுள்ள சிரத்தை சர்வசாதனங்களிலும் முக்கிய சாதனமாம். ஈண்டு சிரத்தை விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்பன ஒரு பொருட்களவியாம். 3. தத்துவ விளக்கப்படலம். 9. சாதன் சதுஷ்டயத்தை பற்றி விவேக சூடாமணி கூறுவதிங்கறியத்தக்கதாம். வருமாறு சத்தியம் பிரமமெய்யான் சகமிது மித்தையாமின் தித்திரன் சாத்தி ரத்தாலேதிய நிச்சயந்தா நித்தியா நித்தி எங்க நிகழ்த்திய விவேகமென்று சுத்தமா மேலோராலே சொல்லிடலாகுமன்றே. அத்திரமான தேக மாதியா ஏன ஈராய் நித்திய மிலாத தான நிகழமாம் போக்கியத்தி நத்திரன் காண்டல் கேட்ட லாதியாலறிந்தவற்றின் மெத்தவுமரிசி தானே மேன்மை சேர்கிறதியாகும். துன்னிய விடை மெல்லான் தோழமென் ரெண்ணந்திட்டி தன்னினாலர்தி நின்றும் தடையிலா விருதி பெற்று மன்னிய விளக்கியத்தின் மாசர மனதை வைத்தல் பன்னிய சமமாமென்றே பகர்வர் மேலோரெல்லாம். பரவிய விடையக் கூட்டம் பற்றியே தாவா நின்ற ருவகை இந்தியத்தை இத்திர நின் மறுவதன் கோள கத்தின் மாறாது நிற்க வைத்தல் பொருவிழா தமமாமென்றே புகழுவர் பெரியோரெல்லாம். உரைதரு சமத் மத்தி நுறவினார் சித்த மற்றும் பரவிய பாகியத்தை பற்றாது தன்னிற் ராணே திறமதா யூன்றி நின்று திறமிழா கண்மெல்லாம் வரையறவெடுத்த ராணே வரவும் ரதியாமன்றே தம சுத்தவே தாந்த நூலின் சூக்குமக் குறவன் சொல்லின் சத்தியமென்பதாகச் சார்ந்திடு நிச்சயத்தை வத்துவின் சாட்சாக்காரம் வருவதற்கேதுவான உத்தமச் சிரத்தை என்றே யுரைப்பருண்மையை யுணர்ந்தோர். 7. சுத்தமாம் பிரமத்தின்கண் சுழலரின் சித்தன் தன்னை எத்தன மியாதி நாளுமென்றுமே யோன்ற வைத்தல் சத்தியச்சமாதி என்றே சாற்றலாம் முதை என்று சித்தமே கின்ற வாரே செல்வது சமாதி என்றால் ஆதியே லஞ்சா நத்தாலாகிய பகங்காராதி ஏதமான் தேக மீரா ஏதிய பந்தமெல்லாம் தீதரு ஞானத்தாலே தீர்ப்பதற்கிச்சை செய்தல் தமிழ் வழற்றுத் தன்மை என்று கூறிடலாம் அமன்றே. 1. மீட்டு எத்துயரெய்தினாலு மேங்கியே எழுதி தாமலத்துயர் நீங்கு பாய மற்பமுன் செய்தி தாமர் புத்தியின் ரயிறு எத்தார் பொருந்திய துயரை எல்லா மெத்தவன் சகிக்கும் தன்மை மேன்மை சேர்த்தி திட்சியாகும். 6. கைவல்லிய நவநீதம் 4. சாதனமின்றி ஒன்றை சாதிப்பாருலகில் இல்லை யாதலா இந்த 4 மடந்தவர் கருவுண் தாகு நூதன விவேகியுள்ள நுழையாது நுழையும் மாகில் பூச்சன் மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. சாதன சதுஷ்டயத்தின் பயனை உடன்பாட்டு வாயிலாகவும் எதிர்மறை வாயிலாகவும் கூறல் கோடரி முதலிய சாதனன் கருவி கள்ளில்லாது துளித்தல் முதலிய காரியத்தைச் செய்து முடிப்பவர்லகத்தில் ஒருவருமின்மையின் மேற்கூறிய இந்நான்கு சாதனங்களையும் பூரணமாகப் பெற்றவர்க்கே ஜீவப்பெரும ஐக்கிய ஞானம் சந்தேக விபரீதமின்றியுண்டாக்கும் டோட் இந்த ஞான மார்க்கத்தில் சாதன் சதுஷ்டயத்தைப் பெறுதலில்லாத கோடரி முதலிய சாதனமில்லாத போது துளித்தல் முதலிய சாத்தியமுண்டாகாமை போன்று சாதன சதுஷ்டயமில்லாத போது ஜீவப்பெரும வைக்கிய ஞானமாகிய சாத்தியமுண்டாகாதென்பதாம். சாதன சதுஷ்டயமிருந்தால் ஜீவப்பெரும வைக்கிய ஞானமுண்டாம் என்பது உடன்பாடு. சாதன சதுஷ்டயமில்லாவிட்டால் ஜீவப்பெரும வைக்கிய ஞானமுண்டாகாதென்பது எதிர்மறை டோட் சாதனம் முடிப்பது சாத்தியம் முடிக்கப்படுவது. இங்கனன் கூறியதால் சாதன சதுஷ்டயத்தின் எது சொரூபம் காரியம் அவதி பல மென்னுமென்றும் அங்கே அறியத்த கனவாம். அவை வருமாறு ய ஆய் 1. அந்த கரண சுத்தி இல்லாதவர்களுக்கு நித்தியா நித்திய வஸ்து விவேகமுண்டாகாமையின் அந்த கரணசுத்தியே நித்தியா நித்திய வஸ்து விவேகத்திற்கு எது காரணம்? இரண்டு, பிரம்மமே நித்தியமாயுள்ளது ஏனைய தனித்தியமாயுள்ளதென்று சாஸ்திர வாயிலாக நிச்சயித்தலே சுரூபம். மூன்று, சாஸ்திர வாயிலாக நித்தியமென்னது அநித்தியமென்னதென்று நிச்சயித்ததை சதா சிந்தித்துக் கொண்டிருத்தலே காரியம். நான்கு, நாமரூப வடிவங்களையாவும் அநித்தியம் அவையின்றியது நித்தியமென்று நிச்சயித்தது எவ்வாற்றானும் நீங்காது நன்றாய்த்திடப்பட்டிருப்பதே அவதி எல்லை. ஐந்து, புண்ணிய லோகப் பிராப்தியே பலம். சத்தாதி விஷயங்களில் தோஷத்திருஷ்டியுண்டாகாத போது விராக முண்டாகாமையின் விஷயங்களில் உள்ள தோஷதிருஷ்டியே இகாமுத்திரார்த்த பலபோக விராகத்திற்கு எது? இரண்டு, அவாவின்றி விஷயங்களை பற்ற விடுத்தலே சுரூபம். மூன்று, வாந்தி எழுத்த அன்னம் போன்று அவாவின்றி பற்ற விடுத்த விஷயங்களில் மீண்டும் சம்ஸ்கார வாயிலாக அவா உண்டாகாமையே காரியம். நான்கு, யாண்டு யாண்டு நாமரூப. பதினொன்று, தத்துவ விளக்கப்படலம். நூதன விவேகியின் மனமானது செல்லாது, ஒரு சமயம் செல்லுமாயின் அவன் கீழ்போன அளவிறந்த ஜன்மங்களில் நிஷ்காம கர்மங்களை அனுஷ்டித்து அதனால் அந்த கரணசக்தியுடையவனான புருஷனாவன். நான்கு.